கையில பாத்தீங்களா, உங்க கை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன்னு. உன் கைதான் சும்மா இல்லாம அப்படி இப்படி டான்ஸ் ஆடுது. என்ன சொன்னீங்க? வடிவம் கொண்டதோ வாடை காட்டிலே